முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா முகில் வர்ணா முகுந்தா ரிஷிகேஷா சனந்தா பூமி மேல் சரமேதோ நீ அழகாய் பார்வண பிம்பம் குளர்த்தோகுன்னு சுகமாய் கோல் மயர் நீ கொண்டி நேற்றிடா